श्रीमाधवांशुदाम्बुजिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपार्थचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शठारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य संस्कारमाद्य ग्रन्थान् वीररद्भीषटारेः नस्तभारम् सिंहे वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् तत्पादयुग्मसरसीरुगभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपरिभूषमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संशये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताग्गिहकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामहम् प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः। इतिहासपुराणाभ्याम् वेदम् समुद्भ्रमयेत् पिबेद्यल्पश्रुतात् वेदो मामयम् प्रदरिष्यति। இது மகாபாரதத்திலே ஆதிபருவத்தில வியாச பகவானாலே பண்ணப்பட்ட ஸ்லோகம். வேதம் ரொம்பவும் பயப்படுறதாம். வேதம் பயப்படுறதா? ந விபேதி குதஷ்ச நேதி. வேதத்தை கத்துன்றவனுக்கு பயம் எங்கேருந்து வரும்னு வேதமே உபனிஷத்துல சொல்றதே, அந்த வேதமே பயப்படுறதுன்னா என்ன சுவாமின்னு கேட்டான். வேதத்தை அறகுறையா கத்துகிண்டு அந்த வேதத்துக்கு விபரீதார்த்தம் சொல்லி தன்னை எங்கே அந்த வேதம் ஓதுபவனும் அந்த வேதத்தை ஓதி அதுக்கு அபார்த்தம் சொல்றவனும் தன்னை சிதைத்து விடுவானோ வஞ்சித்து விடுவானோன்னு அந்த வேதமானது பயப்பட்டுண்டே இருக்கான். யாரொத்தன் வேதத்துக்கு நல்ல உண்மையான அர்த்தத்தை சொல்ல முடியும்னா இந்த மகாபாரதம் ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறதான இதிகாசங்களையும் அந்த புராணங்களையும் எவன் ஒருவன் கசடர கற்கிறானோ அவன் அந்த இதிகாச புராணங்களின் உதவியை கொண்டு வேதத்தின் உண்மை பொருளை நிச்சயம் நன்றாக உணர்ந்து கொள்வான். இப்படி இதிகாச புராணாதிகளை நன்கு கற்றவர்கள் வேதத்துக்கு அர்த்தம் சொன்னா அது வேதத்தின் உண்மையான அர்த்தமாக இருக்கும். வேதமும் அப்படி அர்த்தம் சொல்லுபவனாலே பயமெல்லாம் நீங்க பெற்று மிகவும் சந்தோஷத்தை அடையுங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்த ஆனந்தவல்லியில ஆரம்பமான பிரம்மவிதாப்னோதி பரம்ங்கிறதுக்க நாம இப்போ அர்த்தம் பார்த்துட்டு இருந்தோம். இது ரெண்டு விதமா, அத்வைத ரீதியா எவன் ஒருவன் பிரம்மத்தை அறிகிறானோ, அதாவது பிரம்மத்தை அறிந்தவன் அந்த பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் அப்படிங்கிறது இந்த பிரம்மவித் ஆப்னோதி பரம்ங்கிறதுக்கு அத்வைதபரமான அர்த்தம். நம்ம விசிஷ்டாத்வைதபரமான அர்த்தம், ஒப்புயர்வற்ற பிரம்மத்துவத்திற்கு ஆசிரியமான வஸ்துவை உபாசிப்பவன் எல்லாவற்றிற்கும் உத்கிருஷ்டமானதை அதாவது மேலானதை அடைகிறான் அப்படிங்கிறது இந்த விசிஷ்டாத்வைதத்தினுடைய அர்த்தம். இது வேதம் தன்னுடைய சம்பிரதாயம்னு சொல்றதான அந்த மாத்வமதம், அதாவது மாத்வாச்சாரியாருடைய மதமும் இந்த இரண்டாவதான பிரம்மத்தை பிரம்மத்துவத்துக்கு ஆசிரியமான வஸ்துவை எவனொருவன் உபாசிக்கிறானோ அவன் எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட அதாவது உத்கிருஷ்டமான பலனை அடைகிறான் அப்படிங்கறதுதான் அவளுடைய இதுவும். இப்போ இந்த வேதம் பார்க்க அடையப்போகின்ற பலனை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் அந்த அடையும் வெளியே சொல்றது. ஏன்னா பிரம்மவித்து பிரம்மத்தை அறிந்தவன் ஆப்னோதி பரம் ரொம்ப உத்கிருஷ்டமான வசந்த இடத்தை அடைகிறான் அப்படின்னு அந்த பலத்து மேல நமக்கு ஒரு ஆசையை உண்டு பண்ணி இப்போ ஒரு குழந்தை விளையாண்டு இருக்கு ரோட்ல அந்த பையனை கூப்பிட்டு கடையில போய் இது வாங்கிட்டு வாடான்னா நான் எதுக்கு போனோம்பான், இல்லடா அது எட்டனா அதுல மீறும் அதுல ஒரு சாக்லேட் நீ வாங்கிக்கோன்னா வேகமா ஓடி போய் வாங்கிட்டு கொடுப்பான், ஏன்னா அவனுக்கு ஒரு சாக்லேட் கிடைக்கிறதாமோ அதுல. அந்த மாதிரி பலனை உத்தேசிக்காத நாம எத்தியாவ பண்றோமான்னா ஒன்னும் பண்றது இல்ல. அதனால முதல்ல பலனை நீ உசந்த மோட்சத்தை அடைய போறேங்கிற அந்த பலனை சொல்லி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீ பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த பிரம்மத்தை அடையும் வழிய தெரிஞ்சுக்கணும், அதை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு வரிசையா சொல்லு போறது இந்த ஆனந்த வல்லியில. அத மேற்கொண்டு ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லிட்டு பிரம்ம அந்த பரபிரம்மத்தை அபி விஷயமாக கொண்ட ஏஷா இந்த ரிக்கானது உக்தா அத்யயனம் செய்பவர்களாலே பேசப்பட்டது அல்லது சொல்லப்பட்டது. என்னன்னு சொல்லப்பட்டது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லப்பட்டது. இத சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற மூணையுமே விசேஷணமா வச்சுட்டு பிரம்மங்கிற சப்தத்தை அத விசேஷமா வச்சுட்டு இது மீதி மூணையும் விசேஷணமா வச்சுட்டு சொல்றதும் ஒரு வழி. சத்தியம் பிரம்ம ஞானம் பிரம்ம அனந்தம் பிரம்மன்னு தனித்தனியா அந்த பிரம்ம சப்தத்தோட சேர்த்து சத்தியம் பிரம்ம ஞானம் பிரம்ம அனந்தம் பிரம்மன்னு சொல்றது இன்னொரு வழி. இது பிரம்மத்துடைய லட்சணம் என்ன அப்படின்னு சொல்றது. பிரம்மசூத்திரமும் இரண்டாவது இதிலே ஜன்மாத்யஸ்யதஹான்னு சொல்லி அதை விளக்கிறதுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் இது யதோவா இமானி பூதானி ஜாயந்தேங்கிறதான ஸ்ருதி வாக்கியத்தை இந்த ஜன்மாத்யஸ்யதஹாங்கிறதுக்கு பிரமாண வாக்கியமா வச்சுண்டு பிரம்மசூத்திரமும் அதை மேற்கொண்டு விசாரிச்சுட்டு போச்சு. அப்படி சத்தியம் ஞானம் அனந்தம் மூணு பிரம்மத்துக்கு சொல்லிட்டு இப்போ நமக்கு சத்தியம்னா என்ன, ஞானம்னா என்ன, அனந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சத்தியம்னா என்ன? யத் ரூபேண யன் நிஷிதம் தத் தத் ரூபம் ந வியபிசரதி தது சத்தியம்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணா. அதாவது எது எந்த ரூபத்தோட கூடியதாயிருக்கோ அப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அது அந்த ரூபத்தை விட்டு எப்போது விலகாமல் இருந்ததேயானால் அது சத்தியம்னு சொல்லப்படுறது அப்படின்னு அத்வைத பதமாக இதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னான். அதே மாதிரி அத்வைதிகள் ஞானம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னான், ஞாயத்தே அனேன இதி ஞானம் அப்படிங்கிற விற்பத்தினாலே ஞான ரூபமான கிரியை உள்ளது இந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னான். இப்போ நியாயத்தை இதி ஞானம்னு இன்னொரு வெற்பத்தினாலேயும் சொல்லலாம். நியாயங்கிற தாதுவின் மேலே பாவார்த்தத்தினால லிட்டுங்கிற ஒரு பிரத்யேயத்தை ஏற்றி அதை ஞானம்ங்கிற பதமா ஆக்கி அதை சொல்லலாம். அப்படி அந்த ஞானம்ங்கிறது அது பிரவிற்த்தி நிமித்தத்தை உடையதுங்கிறது சாஸ்திரத்திலேயே சொல்றது. அதுக்கப்புறம் சத்தியம் ஞானம் அனந்தம் அனந்தம்னா அந்த பரிச்சேத குறைவு. இந்த குறைவானது பரிச்சேதமானது தேசத்தில் ஏற்படும், காலத்தில் ஏற்படும், வஸ்துல ஏற்படும். அதாவது இந்த அளவு இந்த இடத்துல தான் இருக்கு, இந்த இடத்துல இல்லை. இந்த காலத்துல தான் இருக்கு, இந்த காலத்துல இல்லை. இந்த வஸ்துவில் இருக்கு, இந்த வஸ்துவில் இல்லைங்கிறதான அந்த பரிச்சேதாதிகள் பிரம்மத்துக்கு இல்லை. அதனாலே சத்தியம் ஞானம் அனந்தம் சொல்லிட்டு, இதில் அத்வைதிகள் சத்தியத்துக்கு நித்யாத்வம்ங்கிற அர்த்தத்தையும், ஞானத்துக்கு ஜாக்கியம்ங்கிற அர்த்தத்தையும், அனந்தம்ங்கிறதுக்கு பரிச்சேதங்கிறதே அர்த்தத்தையும் சொல்லி, இந்த மூணும் விளக்க மூன்றாலும் விளக்கப்பட்டது பிரம்மம்னு சொல்றார். அதுக்கு அவர் நிறைய மேற்கோள்களும் வேதத்திலேருந்தும் இதிலேருந்து சாஸ்திராதிகள்லேருந்து எடுத்து காண்பிக்கிறார். இப்போ இங்கே ஆக்ஷேபம் என்ன வருதுன்னா, ஒரு விசேஷண ஒரு விசேஷம் இருக்கு, அதுக்கு விசேஷணத்தோட சம்பந்தம் ஏற்படுறதுன்னா அப்போ விசேஷியம் வேற விசேஷணம் வேற. இது விசேஷம் விசேஷணம்னா என்னமோ புரியாத பாஷையா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். நவுன் அண்ட் அப்ஜெக்டிவ். இப்போ ஒரு நவுனை எது தழுவியே எப்பொழுதும் இருக்குமோ அது அப்ஜெக்டிவ். அது த அப்ஜெக்டிவ் வில் ஆல்வேஸ் எம்ப்ரேஸ் த நவுன்னு சொல்றாலும், அப்போ அந்த நவுன அது எப்போதும் தழுவியே சார்ந்தே இருக்கும். இப்ப வெறுமை விசேஷங்களை சொன்னா நல்ல நல்ல நல்லன்னா இல்ல என்ன நல்ல, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் இல்லையா, அப்படி நல்லங்கிறதுக்கு அந்த அப்ஜெக்டிவ் ஆனது அந்த நவுனோட சேரும்போது தான் அதுக்கு நல்லா அர்த்தமாகும். இப்படி இந்த சத்தியம்ங்கிறதுல ஒரு சேராததோட சேர்த்து அதை சொன்னா அது சத்தியமாகுமோ? அதுக்கு அத்வைதிகள் ஒரு உதாரணம் காட்டுறா. மிருகதிருஷ்ணாம் அபசின்னாதா கபுஷ்ப கிருதசேகரா ஏஷ வந்தியாசுதோயாதி சசசிருங்க தனுர்தரஹான். இது என்ன அர்த்தம்னா, இது இருக்கானே இந்த மலடியினுடைய புத்திரன் கானல் நீர்ல முழுகி தீர்த்தாமண்ணா ஆகாச புஷ்பத்தை தலையில வச்சுக்கிண்டான். அதுக்கப்புறம் முயல் கொம்பினாலே பண்ணப்பட்ட வில்ல கையில தரிச்சுக்கிண்டு போறான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். இதுல ஏதாவது உண்மை இருக்கோ சத்தியம் இருக்கோ? மலடின்னா அது குழந்தையே இல்லாதவோ, அப்போ அந்த மலடிக்கு புத்திர பாக்கியமே இருக்காதே, அதனாலதானே அவ மலடி. அப்போ மலடிங்கிறவனுக்கு புத்திரன் இருக்க முடியாது, அது அங்க சத்தியம். அதே மாதிரி காணல் நீர்ங்கிறது அது பார்க்க வேணா தெரியுமே தவிர உண்மையான ஜலம் இருக்குமோ? அதுல உண்மையா ஜலம் கிடையாது. அப்ப அந்த ஜல உண்மையா ஜலம் இல்லாததான அந்த காணல் நீர்ல மூழ்க முடியுமான்னா மூழ்க முடியாது. ஆகாசத்துல புஷ்பம் அது உருவகம்தான், அதை தலையில வச்சுக்க முடியுமோ? அதனால ஆகாச புஷ்பத்தை தலையில் அணிந்து கொண்டு முயலுக்கு கொம்பு உண்டோ? முயலுக்கு கொம்பு யாரையும் பார்த்ததில்லை, இல்லவும் இல்லை. அந்த முயல் கொம்பினாலே செய்யப்பட்டதான தனுஷ வில்ல கையில தரிச்சுண்டு ஒத்தம் போறான்னு சொன்னா அது எவ்வளவு சத்தியம் இன்னையோ எவ்வளவு பொய்யோ, அந்த மாதிரி இந்த சத்தியத்துக்கு எதிர்மறையானதை காமிச்சா. இப்போ இத படிக்கும்போது அப்பதான் அடியன் ஹைஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன், 1967 அப்பதான் ஜெனரல் எலெக்ஷன். அதுல அப்போ அந்த இதுல காங்கிரஸ் ஆட்சியில் அப்பதான் அது வரைக்கும் இருந்தது, அதுக்கப்புறம் டிஎம்கே வரப்போறது. அந்த பொதுக்கூட்டம் முதல் நாள் அந்த சுப்பிரமணியம்னு காங்கிரஸ்ல ஒருத்தர், அவர் நாங்கள் படிச்சிருந்த அந்த ஸ்கூல் கிரவுண்டில் வந்து பேசினார். பந்தடி மேடைன்னு சொல்லுவார் திருக்குழந்தையில். அந்த பந்தடி மேடை கிரவுண்டில் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் சுப்பிரமணியம் பேசினார். மறுநாளே அந்த டிஎம்கேல நெடுஞ்செழியன்னு ஒருத்தர் ரொம்ப பிராபல்யமாக இருந்தார் அப்போ, நம்பர் 2 அவர். அப்போ அவர் வந்து மறுநாள் அதே இடத்துல மீட்டிங். அப்போ அவர் சுப்பிரமணியன் சொன்னார், எல்லாம் ஏமாந்துடாதுங்கோ, அவ அர்த்தம் இல்லாத அடுக்குமொழிய, கொஞ்சம் கூட அர்த்தமே இருக்காது அதுல, அர்த்தம் இல்லாத அடுக்குமொழிய அள்ளி வீசி உங்க மனசெல்லாம் அப்படியே ஆகர்ஷிச்சு ஓட்ட வாங்கணும்னு நினைப்பா, அந்த மாய்மாலத்துக்கு பொய்க்கு மயங்கி விடாதுங்கோ அப்படின்னு சுப்பிரமணியம் பேசினார். இத மறுநாள் வந்து அப்படி பேசினாராம் மறுநாள் சுப்பிரமணியன். அவருக்காகவே உண்மைக்கு புறம்பா ஒன்னு சொல்லிட்டு அத சுமையிலே சுழன்ற சுறாலை சுட்டு வைத்து சூப்பு வைத்து சுட்டு சூப்பு வைத்து சுவைத்தாராம் சுப்பிரமணியம்னா. இதுல சுனையில சுறா மீன் இருக்க முடியாது, அதுல சுழல் கிடையாது. அத மீனை யாரும் துப்பாக்கி கொண்டு சுடமாட்டா. அத அந்த காலத்தில் மீன் சூப்புன்னு அது இப்போ வந்து இருக்கா இல்லையான்னு தெரியாது அடி எனக்கு. அது அந்த மீன் சூப்புங்கிறது கேள்விப்பட்டதில்லை. அதை பியூர் வெஜிடேரியனான சுப்பிரமணியன் இந்த மாதிரி புலால் உணவெல்லாம் சாப்பிட மாட்டார். அதனால இதில் ஏதாவது உண்மை இருக்கோ அந்த மாதிரி அவருக்காகனு சொல்லி சொன்னார். அதே மாதிரி தான் மிருகதிருஷ்ணாம் அபசிட்நாதா கபுஷ்ப கிருதசேகரா ஏஷ வந்தியாசுதோ யாதி சசசிருங்க தனுத்தரஹாங்கிற இந்த ஸ்லோகமும் அடி எனக்கு அந்த ஞாபகம் வந்தது, அதனால சொன்னேன். இப்படி இந்த சத்தியம் ஞானம் அனந்தங்கிறதான மூனையும், அது நித்யாத்வம் ஜாட்யம் பரிச்சேதம்னு அந்த அத்வைதிகள் அதை அர்த்தம் பண்ணிக்கிண்டு அதுலேருந்து சொன்னா. சரி, இந்த மூணுமே விளக்கப்பட்டது, இவைகள் உள்ளதென்றும் எது விளக்கப்பட்டதோ அதுவே பிரம்மம்னு தெரிஞ்சுக்கோன்னு சொன்னான். இங்கே இந்த சத்தியாதி பதங்கள் எல்லாம் இருக்கே, அந்த சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற மூன்று விசேஷணங்களும் ஒன்னுக்கொன்னு ஞாபகங்களாயிருக்கிற முறையிலே ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து கொண்டு பிரம்மஸ்வரூபத்தை சொல்லுகின்றன அப்படின்னு வச்சுக்கணும்னா அது எப்படிங்கிறதையும் விளக்கியிருக்கா. அது பாத சகித்யவாசி சத்யசப்தா த்ரிவிதம் சத்யமாச்சஷ்டே அப்படின்னு. அதாவது எந்த விதமான பாதம், அதாவது நாசமும் இல்லாதிருத்தலை சொல்லும் இந்த சத்தியசப்தமானது. அந்த சத்தியசப்தத்துக்கு மூன்று விதமான உட்பிரி உண்டு. மூன்று விதமான சத்தியத்தை சொல்றதுன்னு சொல்றா. அது பிராதிபாசிகம்னு ஒன்று, விவகாரிகம்னு ஒன்று, பாரமார்த்திகம்னு ஒன்று. இந்த மூணையும் சொல்றது அப்படின்னு. இதுல பிராதிபாசிக சத்தியத்துவம்னா என்னன்னா, இப்போ ஒரு முத்துச்சிப்பிய பார்த்து ஒத்தன் வெள்ளின்னு பிரமிக்கிறானோ, அப்போ அந்த முத்துச்சிப்பிய அவன் பார்க்கும்போது அந்த வெள்ளிங்கிற இது அவனுக்கு சத்தியமா தானே இருக்கு. அதனால அப்படி அந்த கணத்தில் சத்தியமா இருக்கிறதுக்கு பிராதிபாசிக சத்தியத்துவம்னு பேரு. அப்புறம் இந்த பிருத்வி முதலான பூதங்களுக்கும் சரீரம் முதலான பௌதிக பதார்த்தங்களுக்கும் தத்துவஞானம் உண்டாகும் வரையிலே இந்த இகலோகத்தில் விவகாரத்தில் நாசமில்லாமல் இருக்கே அதை பற்றி விவகாரிக சத்தியத்துவம்னு ஒன்று சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த வேதாந்தத்தாலே உண்டு பண்ணப்பட்டதான விஞ்ஞானத்துக்கு அப்புறமும் கூட எது நாசத்தை அடையலையோ அப்படிப்பட்ட அந்த பிரம்ம தத்துவத்துக்கு பாரமாத்திக சத்தியத்துவம்னு சொல்றா. நம்ம இதுல இந்த மூணுமே உண்மை, அதுல எல்லாமே இந்த பாரமாத்திக சத்தியத்துவத்தினாலதான் ஏற்றுது. அதனாலதான் சரணாரதி கத்தியத்திலேயே முதல்ல எடுத்த உடனே பாரமாத்திக பகவத் சரணாரவிந்தை காந்திகாத்யந்திகன்னு பிராட்டிட்ட சரணாகதி பண்ணும் போதே இந்த இரண்டாவது சூர்ணிகையில பாஷ்யக்காரர் அத்தி அற்புதமா சூழ்ந்து போறார். சரி, இதுல உபாதி உபாதின்றால அடிக்கடி அடியனும் உபாதி உபாதின்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமோ. உபாதிங்கிற பதம் இன்னுமே உபனிஷத்துல அடிக்கடி வரும், அது அர்த்தம் என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது உப கூட்டல் ஆதிகி அது உபாதிகின் ஆகும். அந்த உபங்கிறதுக்கு என்ன அர்த்தம், ஸ்வசமீப கதே வஸ்துனி ஸ்வதர்ம மாதத்த இத்தி உபாதிகி இத்தி உபாதிகிம்ப. அதாவது எது தன்னிடத்தில் இருப்பதான தர்மத்தை வேறே ஒரு இடத்திலே இருப்பதாக காட்டுகிறதோ அது உபாதி அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த பிராதிபாசிகம் வியவகாரிகம் பாரமாத்திகம்ங்கிறதான மூணு சத்தியத்துவமும் பொதுவா பிரவித்த சத்தியசப்தமான அந்த ஞான அனந்த சப்தங்களை நியமனம் பண்ணிண்டு அது பிரம்மத்தினிடத்திலேயே முடிவை அடைகின்றன. அதாவது விவகாரி பிராதிபாசிக பதார்த்தங்களுக்கு சித்ரூபமாயிருக்கும் தன்மையோ பரிச்சேதமற்றிருக்கும் தன்மையோ ஒரு காலம் சம்பவிக்காதுங்கிறது அத்வைதத்தினுடைய ஒரு கொள்கை. அதனால அந்த ஞானசப்தமும் சித்வஸ்துவிடத்திலிருந்தும் புத்தி விருத்தி ரூபமான ஞானத்திலிருந்தும் பிரவர்த்திக்கலாமா இருந்தாலும் கூட சத்தியம் அனந்தம்ங்கிற இந்த ரெண்டு சப்தங்களாலே நியமனம் பண்ணப்பட்டதாய் இருப்பதாலே பிரம்மத்தினிடத்தில் மட்டுமே அது பிரவர்த்திக்கிறது. ஏன்னா புத்தி விருத்தி ரூப ஞானமானது பிரம்மம் போல அந்த பாதம் அற்றதாக, அதாவது நாசமற்றதாகவோ அல்லது மூன்று வித பரிச்சேதமற்றதாகவோ இருப்பதில்லை அப்படிங்கிறது அவளுடையது. இப்படியேதான் அனந்தங்கிற சப்தத்துக்கும் தேச பரிச்சேதம் கிடையாது, கால பரிச்சேதம் கிடையாது, வஸ்து பரிச்சேதம் கிடையாதுன்னு சொல்ற. இப்படி இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்ற அதுக்கு அத்வைத பதமா என்ன சொல்றாங்கிறதே பார்த்தோம். அது அவளை பொறுத்த வரைக்கும் நித்யாத்வம் ஜாக்கியம் பரிச்சேதாதிகள். ஆனா உபனிஷத் பாஷ்யக்காரர் அத்தி அற்புதமா அர்த்தம் பண்றார் இந்த சத்தியம் ஞானம் அனந்தம். இது பிரம்மத்தினுடைய சுரூப லட்சணங்கள். அதாவது பிரம்மத்தை லட்சணம் லட்சணம்னா அடையாளம். இப்போ ஒரு அடையாளத்தை சொன்னாதானே நம்மளால ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பசுமாடு எப்படி இருக்கும்னா நாலு கால் உள்ளது பசு அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுங்கோ. அப்போ ஒரு நாய் வந்து நின்னா கூட அதுக்கு நாலு கால் இருக்கு, அது பசுவாயிட முடியுமா? அப்படி இல்லை. நாலு கால் இருக்கும், பிளவுபட்ட குழம்பு இருக்கும், அந்த சாஸ்னாங்கிறதான தொங்கு சத கழுத்தில் இருக்கும். இப்படி சொன்னா அது பசுமாட்டை தவிர வேற ஒண்ணுல இருக்காது. அதனால அந்த லட்சணத்தை கரெக்டா சொன்னோம்னா அது இன்ன வஸ்துங்கிறத நம்ம சரியா கண்டுபிடிச்சு விடலாம். அப்ப லட்சணத்தை வச்சுக்கிண்டு அந்த வஸ்துவ நாம கண்டுபிடிக்கணும். அப்போ இங்க பரபிரம்மத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னா அது சுரூப லட்சணத்தை சொல்லிட்டு அதுதான் சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு. இதுல நம்ம விசிஷ்டாத்வைத சம்பிரதாயப்படி இந்த சத்தியம்ங்கிறது பத்தன் அச்சேதனங்களை காட்டிலும் விலட்சணமானது. ஞானம் என்பது முக்தனிடத்திலே இருப்பதான அந்த குறைவற்றதான ஞானம். அனந்தம் என்பது அந்த நித்தியனை காட்டிலும் நித்தியம் போலது அதுக்கு விலட்சணம்னா இந்த மூணை காட்டிலும், அதாவது அச்சேதனத்தை காட்டிலுமோ பத்த ஜீவனை காட்டிலுமோ இல்ல முக்த ஜீவனை காட்டிலுமோ அந்த ஞானத்தினாலே, அனந்தத்தினாலே நித்திய ஜீவனை காட்டிலுமோ. அப்போ அச்சேதனம், பத்தன், நித்தியன், முக்தன் மூன்று பேரை காட்டிலும் விலட்சணமானது, வேறுபட்டது பிரம்மம்னு பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் சொன்னார் இங்கே. இது அத்தி அற்புதமான ஆழ்வார்கள் காட்டுற வழியும்தான். உயர் வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவன் அவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனேன்னு நம்ம ஆழ்வார் தன்னுடைய மனசுக்கு உபதேசம் பண்ணார். அந்த மனசு கேட்டது உடனே, சரி நீ என்னமோ அவன் அவன் அவன், அந்த அவன் யாரு, அவனை நான் ஏன் தொழுது எழணும்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கு பதில் சொல்ற, நீ என்னமோ சுலபமா கேட்டுட்ட, அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, பதில் சொல்றேன் கேட்டுக்கோன்னு சொல்றார். மனன் உணர்வு அளவு இளன் அப்படின்னு, அதாவது மனநக மலமர மலர் மிசை எழுதரும், மனன் உணர்வு அளவிலன் பொறி உணர்வை இளன், இனனுணர் முழுநலம் எதிர்நிகள் கழிவினும், இனநிலன் என உயிர் மிகுநர இளனே அப்படின்னு. இந்த ஒரு பாசுரம் இந்த ஆனந்தவல்லியினுடைய பூர்த்தியான அர்த்தத்தை அப்படியே உள்ள அடைச்சி வச்சிருக்காரு நம்மாழ்வார். இது எவ்வளவு சொன்னாலும் போராது. ஏன்னா இது இந்த சமயத்தில் இதை எடுத்துருந்ததுன்னா, அந்த முடியும் போது எடுத்துருந்தன்னா, ஏன்னா அந்த என்னென்ன அர்த்தம் சொன்னோம் அதுக்கு அனுகுணமா இது எப்படி இருக்குன்னு அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே இந்த பத்தன் அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன் எம்பெருமான், முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன், நித்யாத்மாக்களான அந்த கருட அனந்த விஸ்வக்சேனாதிகளை காட்டிலும் வேறுபட்டவன் எம்பெருமானுங்கிறத இங்க எப்படி காண்பிக்கிறாருன்னா, மனநக மலமர அந்த மனசிலே இருக்கிறதான மலம் அழுக்கு நீங்க பெற்றால், ஜீவாத்மாக்கு மனசிலே அழுக்கு இருக்கு, அந்த அகங்காரம் மமக்காரான அழுக்கு அது நீந்திக்கினா அது போயிடுச்சுன்னு வச்சுங்க மனசுலேருந்து, அப்ப என்ன வரும், அங்கே சித்த சுத்தி உண்டாகும். அந்த சித்த சுத்தி ஏற்பட்டதுன்னா அங்கே விஞ்ஞானம் வந்து உட்காரும். அதனாலதான் மலர் மிசை எழு தரும், அந்த விஞ்ஞானம் வந்து உட்காரும். அந்த விஞ்ஞானத்தை மனசுனாலே தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்டவன் எம்பெருமானோன்னா இல்லை, மனம் உணர்வு அளவு இளன். அப்படி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தான் ஜீவாத்மா இருப்பதை மனத்தளவிலே உணர்கிறான். இப்போ ராத்திரி அதுல எலக்ட்ரிசிட்டி விளக்கு போடுறது, போனா மற்ற வஸ்துக்கள்லாம் எங்க இருக்குன்னு கையில ஒரு டார்ச் வச்சுன்னு பாக்குறோமா, ஆனா யாராவது தான் இருக்கானா அப்படின்னு தன் மேல டார்ச் அடிச்சு பாத்துக்கிறானோ, ஏன், அவன் இருப்பது அவன் மனசளவில் அவனுக்கு எப்பொழுதும் தெரிஞ்சுன்னு இருக்கு. ஏன்னா ஜீவாத்மா பரிச்சின்னமான அகமர்த்தம், அதனாலே அகம் அகம் அகமகன்கிறதான இது மனசுல தோண்டிகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு தான் இருப்பதே தான் எப்பொழுதும் காமிச்சுக்கும். ஏன்னா அது சுயம் பிரகாசமா இருக்கிறதுனால. இத இன்னொரு இதை கொண்டு அதை அறியணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ ஜீவாத்மா இருப்பதை அந்தந்த ஜீவாத்மாவுடைய மனசு அதை உணர்கிறது. சரி, இப்போ என்ன கேட்டுதது, அந்த அவனவன் சொன்னியே அவனை நான் ஏன் தொழணும், அவன் எப்படிப்பட்டவன் சொல்லு, அதுக்கப்புறம் அவனை தொழுதால் என்னுடைய அவனுடைய திருவடியை தொழுதால் என்னுடைய துயர் அருமா அராதான்னு அப்புறம் நான் தீர்மானம் பண்ணிக்கிறேன் முதல்ல சொல்லுன்னாரோனோ, அந்த மனசு கேட்டதுக்கு சொல்றார், ஏதோ மனநுணர்வு அதுல மனநக மலமர மலம்ச எழுதர் மனநோனார் அளவுன்னு சொன்ன வரைக்கும் சரி, ஏதோ அந்த பிரம்மத்தினுடைய லட்சணம் சொல்ல போறா போல் இருக்கு. அந்த பிரம்மம் இப்படிப்பட்டதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம்னு ஆசையா அந்த மனசானது கேட்டுது. அப்போ இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லுவ அலங்கிருத்திய சிரச்சேதம்னு, அதாவது ஒரு பலி கொடுக்கறதோ திருதேவதைகளுக்கு பலி கொடுக்க போறான் ஒரு ஆட்டை, அது என்ன பண்ணுவான், அண்ணா முதல்ல குடுப்பாட்டி அதுக்கு சந்தனம் குங்குமாலாம் போட்டு வச்சு நெத்திக்கிட்டு அதுக்கு ஒரு மாலையை போட்டு சூடஞ்சாம்பிராணி எல்லாம் காட்டி கடைசியில் என்ன பண்ணுவான், அது அறுவாளால் அது கழுத்த ஒரே வேட்டா வெடிப்படுவான். அந்த மாதிரி அது அலங்கிருத்திய சிரச்சேதம்னு சொல்லுவா. அந்த மாதிரி இங்கே மனநக மல மர மல மிசை எழுதர் மனநூர் அளவு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இலன்னு கொடுத்து அங்கே மனசால அவனை தெரிஞ்சுக்க முடியுமான்னா முடியாது. அப்போ அவன் சித்தை காட்டிலும் வேறுபட்டவன். அப்போ எப்போ அந்த மனசால உணர முடியலையோ அப்போ அந்த சைத்தன்யமுடைய ஜீவாத்மா சித்துன்னு சொல்றோமே அந்த சித்தத்துவத்தை காட்டிலும் அவன் வேறுபட்டவன், விலக்ஷணமானவன், பொறி உணர்வு அவை இளன். சரி, இந்திரியங்களால நாம பார்த்து அவனை பகவானை கண்டுபிடி முடிச்சுடுமோன்னா, இப்போ திருப்பதி போறோம் ஒரு நிமிஷமா இருந்தா கூட ஜெருகு ஜெருகுன்னு சொன்னாலும் அந்த பெருமாளை நாம கண்ணால பார்த்து சேவிச்சுடுறோமே, அதனால அந்த எம்பெருமான கண்ணால பார்க்க முடியுமோ? பொறி உணர்வு அவை இளன், அத அவனை மூந்தும் பார்க்க முடியாது, தொட்டு ஸ்பர்சிச்சும் பார்க்க முடியாது, அந்த சாக்ஷுந்திரியத்தினான கண்ணாலையும் பார்க்க முடியாது. அதனாலே நம்மளுடைய புலன்களுக்கு அவன் அப்பாற்பட்டவன், மனத்துக்கு அப்பாற்பட்டவன். மனத்துக்கு அந்த ஜீவாத்மா ஆட்பட்டது, அதனாலே ஜீவாத்மாவை காட்டிலும் விலக்ஷணன், அந்த பரபிரம்மம் சித் விலக்ஷணன். அப்புறம் பொறி உணர்வு அவையிலன், அச்சேதன பதார்த்தங்களை நாம நம்மளுடைய இந்திரியங்களாலே தெரிஞ்சுக்கலாம், அதனால அந்த இந்திரியங்களாலே தெரிஞ்சு கொள்ளப்படுகிறதான அந்த அசித் அந்த அச்சேதன திரவியங்களை காட்டிலும் அவன் அதிவிலக்ஷணன். அப்படின்னா பொறி உணர்வு அவையிலன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவன் எப்படிப்பட்டவன், ஈனன், அவன் இப்படிப்பட்டவன். அது எப்படிப்பட்டவன், அதாவது பகவான நாம தெரிஞ்சுக்கணும்னா வேதம் சொல்றதே பகவானை தெரிஞ்சுக்கலாம் நன்னா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றதே. ஆனா பகவான இவன் சித்த காட்டிலும் விலக்ஷணன், அச்சித்த காட்டிலும் விலக்ஷணன், அப்போ சித்து அச்சித்து ரெண்டுமே இல்ல, அதுக்கு விலக்ஷணமான அவன் ஈஸ்வரன்னு சொல்றதுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னா, அதான் உபனிஷத்தும் சொல்லிச்சு அவிஜ்ஞாதம் விஜ்ஞானதாம், விஜ்ஞானம் அவிஜ்ஞானதாம். எவனொத்தன் பரபிரம்மத்தை நான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்றானோ அவன் சத்தியமா பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கல. ஐயோ, நான் எத்தனையோ சாஸ்திரங்கள் எல்லாம் வாசிச்சு பார்த்தேன், உபனிஷத்து அர்த்தங்கள் எல்லாம் உட்காந்து பார்த்தேன், சீவாஷியாதிகளையும் பார்த்தேன், காலக்ஷேபம் தினவிடங்க பண்ணேன், இருந்தாலும் பரபிரம்மம் என்னதுன்னு இன்னும் என்னால எப்படி இருக்கும்னு கண்டே பிடிக்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்னு ஒருத்தன் நிர்வேதப்படுறானே அவன்தான் நிஜமா பரபிரம்மத்தை தெரிஞ்சுகின்றவன். எவன் தான் பரபிரம்மத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறானோ அவன் கொஞ்சம் கூட பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்காதவன். எவன் ஐயோ என்னால எத்தனை முயற்சி பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியலையேன்னு சொல்றானோ அவன் பரபிரம்மத்தை முழுதாக தெரிந்து கொண்டவன், ஈனன். இப்போ இது இல்ல அது இல்ல அது இல்லேன்னு சொல்லிட்டு அப்போ நாம பார்க்கிற திருஷ்டாந்தத்தெல்லாம் சொல்லி இது இல்ல இது இல்ல இது இல்லன்னு விளக்கினா அப்போ நாம பார்க்கிற வஸ்துக்களை காட்டில அவன் வேறுபட்டவன், அவன் இப்படிப்பட்டவன் மனசுக்குள்ள நமக்கு ஒரு கற்பனை ஒரு உருவகம் ஏற்படுமோனோ அதைத்தான் இந்த இடத்துல பண்றது. ஆழ்வாராதிகளும் நன்னா சொல்வா, அதாவது பெரிய திருமொழியில கலியன் அந்த சோழிங்கர்னு சொல்றாரு, சோழசிம்மபுரம் அந்த எம்பெருமான் நரசிம்மன் பாடுறார். அங்கே அக்காரக்கணின்றார், அக்காரம்பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன்னு சொல்றோமோனோ, அக்காரம்னா சக்கரை, இந்த அஸ்கா ஜீனின்னு சொல்றமே அதுக்கு அக்காரம்னு பேரு. இப்ப அக்காரக்கணின்னா ஏதோ சக்கரை மாதிரி இனிப்பா இருக்கிற கனிய ஆழ்வார் சொல்றாரோன்னு நினைக்கப்படாது. அங்க அக்காரக்கணின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அக்காரமாகிய சக்கரைய நிலத்துல உழுது அதை விதைச்சு பண்ணும், அதை விதைச்சு அது பயிர் முளைக்கும், முளைச்சு செடியாகி மரமாகும், அந்த மரத்திலிருந்து அக்காரப்பூ பூக்கும், அக்காரப்பூவிலேருந்து அக்கார காய் வரும், அந்த அக்காரம் காய் கனியும், அது பழமாகும், பழந்தா அதுக்கு அக்காரக்கனின்னு பேரு. அப்போது அந்த சோழசிம்மபுரத்தில் இருக்கிற எம்பெருமான் நரசிம்மன் எப்படி இருப்பான்னா, அந்த அக்காரக்கனியை போல இருப்பானோ, அந்த சர்க்கரையை தூவி அது நிலத்துல தூவி அது மரமாகி அது பழுத்து அது அந்த இதுலேருந்து ஒரு பழம் கிடைக்கிறதுனா அது எவ்வளவு இனிப்பா இருக்குமோ, அந்த மாதிரி அமிர்தமயமானவன் இந்த சோழசிம்மன் அரசிவன். ஏன்னா இது என்ன ஒண்ணுமே புரியலையா, லோகத்துல இருக்கிற திருஷ்டாந்தத்தை சொல்லிட்டு உங்க பெருமாள் இவ்வளவுதானே, உங்க பிரம்மத்தினுடைய லட்சணம் இவ்வளவுதானே, இதான் தெரியுது, அந்த வஸ்து போல இது இருக்குன்னு சொன்னா உபமானம் சொல்லிட்டா அப்ப பெருமாள் எவ்வளவுதானோன்னு ஆயிடும். அதனால ஆழ்வார் அந்த தப்ப பண்ணுவாரா, ஆழ்வார் அதுக்கு இடம் கொடுப்பாரா, அதனால அக்காரக்கணின்னர். அந்த மாதிரி ஈனானுனர் முழுவனாலாம் எதிர்நீகள் கழிவி நம் ஈனானீலும் மிகுனர். இத இந்த அன்னம் பிராணன் மனசு விஞ்ஞானம் ஆனந்தம் அல்லது பரபிரம்மம்னு இந்த அஞ்சு வச்சு பின்னால நிறைய சொல்ல போறார் இதே ஆனந்தவல்லியிலேயும் பிருகுவல்லியிலேயும். அப்போ இதனுடைய ஒரு மேற்கொண்டு இனநோர் முழுவதும் எதிர்நிகழ் கழிவிடம் இனநிலன் உயிர் மிகு நிறையிலேங்கிறதுக்கு நல்ல விசதமான அர்த்தங்களை அங்க பார்ப்போம். இப்போ அதை விட்டுடுவோம். இப்போ இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லித்தோனோம் உபனிஷத்து வாக்கியம், அத கலியனும் தன்னுடைய பெரிய திருமொழியில மூணாம்பத்து எட்டாம் திருமொழி முதல்ல ஆரம்பத்திலேயே நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் நரநாரணனே கருமாமுகில் போலெந்தாய் யமக்கே அருளாயனின்மயோர் பரபுமிடம் எத்திசையும் கந்தாரமந்தேன் இசை பாடமாடே களிவண்டு மிழற்ற நிழல் துதைந்து மந்தாரம் நின்ன மணமல்கு நாங்கோர் மணிமாடக் கோயில் வணங்கு என் மனநேன். இந்த திருநாங்கூர்னு ஒரு திவ்ய தேசம், அதுல இப்பதான் நடந்தது அந்த தை மாச அமாவாசை அன்னைக்கு திருவாலி திருநகரியிலேருந்து கலியன் இந்த திவ்ய தேசத்துக்கு எழுவார். அங்கே இருக்கிற 11 எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணிட்டு அவாளையும் எல்லாரையும் தங்கூடவே அழைச்சிண்டு அந்த மணிமாட கோவில்னு இதோ இந்த பாசுரம் இருக்கே நந்தா விளக்கே அளத்தற்கரியாயின்னு அந்த மணிமாட கோவில்ங்கிறதான அந்த கோவிலுக்கு வருவார். அதுக்கப்புறம் அன்னி மறுநாள் ராத்திரி அதாவது பிரதம போய் அந்த மறுநாள் ராத்திரி அத்தியற்புதமா உற்சவம் நடக்கும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா சேவிக்க வேண்டியதான உற்சவம். அந்த 11 எம்பெருமான்களும் கருட சேவையில் கருடருடனா இருப்பா. அது ரொம்ப காண கிடைக்காததான காட்சி, ஒவ்வொருத்தரும் நிச்சயம் அதை சேவிக்கணும். அப்படி நந்தா விளக்கே அளத்தக்கரியாய்னு பிரம்மத்துக்கு லட்சணம் சொன்னார். நந்தா சத்யம் விளக்கே ஞானம் அளத்தற்கரியாய் அனந்தம். நந்துதல், நந்துதல் அப்படின்னா குறைவுபடுதல். நந்தா இப்போ அகண்டமா இருக்கிறது நந்தாம்பா. அப்ப நந்தான்னா அது குறைவற்றது, சத்தியம் எப்போதும் இருக்கிறது. அதனாலே நந்தா விளக்கே, விளக்கு ஒரு பிரகாசம். பிரகாசத்தை திருமதஸ்தாலும் அதை ஞானத்துக்கு தான் ஒப்பிடுற, ஞானம் பிரகாசிக்கிறதுன்னு. அதனால அந்த விளக்குலேன்னு தோன்றுகின்ற வெளிச்சம்ங்கிறது அதான் ஞானம். அதனால விளக்கேன்னு அந்த ஞான பதத்தை சொன்னார். அளத்தற்கரியாய், அது அனந்தம். அனந்தம்னா அளவிட முடியாதது, அபரிச்சேத்யம் தான் அர்த்தம் அது. அதனால அளத்தற்கரியாயின்னார். இப்போ பிரம்மத்துக்கு லட்சணம் இங்கே சத்தியம் ஞானம் அனந்தம்னு. இந்த சத்தியம்னா அழிவில்லாதது, அது குறையில்லாதது. அஜித்த காட்டிலும் இந்த பத்த ஜீவனை காட்டிலும் விலட்சணமானதுன்னு சத்தியத்துக்கு அர்த்தம். ஞானம்ங்கிறதுக்கு இந்த சித்து ஞானம் உள்ளவன் ஆத்மா. இந்த இடத்துல அந்த பத்த ஜீவனானவன் அவனுடைய ஞானமானது ஏற்ற குறைச்சலோடு இருக்கக்கூடியது. அதனால ஏற்ற குறைச்சல் இல்லாததான ஞானம் பரிபூர்ணமாக உள்ள இது அந்த முக்த திசையில. அதனால அந்த பரபிரம்மமானது முக்தனை காட்டிலும் வேறுபட்டது, அனந்தம். தேசகால வஸ்து பரிச்சேத ராகித்யம் உள்ளதை சொல்றது. அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் நித்யனும் முக்தனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே விதமான அனுபவம். அந்த அனுபவத்தில் ஒரு வித்தியாசம் இல்லை, ஆனா அவளோட இருக்கிற இருப்பில் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த நித்திய சூரிகள், இந்த அனந்த கருட விஸ்வக்சேனாதிகளைப் போலே இருப்பவர்கள் என்றைக்குமே பிறப்பு என்பதே இல்லாதவர்கள். அவ ஏதோ ஒரு காலத்தில் பூமியில பத்தாத்மாவா இருந்து அதுக்கப்புறம் இங்கே முக்தாத்மாவா சீவைகுண்டம் வந்து அடைஞ்சவாளோன்னா எம்பெருமானை விட்டு என்னைக்கும் பிரியாத அந்த மோட்ச சாம்ராஜ்யத்தில் அவனுக்கு அசஞ்சலமான கைங்கரியத்தை பண்ணி என்னைக்கும் அவனுடைய இருப்பவர்கள். அதனால அவளுக்கு இந்த முக்தாளுக்கு இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த பிருத்திவி சம்பந்தத்தினால அந்த பத்தாத்மாவா கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தகுந்த உபாயத்தை பண்ணிண்டு அவா முக்தாத்மாவா சீவைகுண்டம் அடைஞ்சு அதுக்கப்புறம் மெம்பெருமான அனுபவிக்கிறாளே, அந்த வித்தியாசம் கிடையாது. அதனாலே தேசகால வஸ்து பரிச்சேத ராகித்யம் உள்ளதுனாலே அவர்கள் நித்தியன காட்டல். ஆனா இந்த ஞானம் அபரிமித ஞானம் தான். யாருக்கு? அந்த கருடானந்த விஸ்வக்சேனாதிகளான நித்தியசூரிகளுக்கு. இருந்தாலும் அந்த ஞானமானது எம்பெருமானாலே கொடுக்கப்பட்ட ஞானம். அதனாலே அது அளவில்லாத ஞானம் இருந்தாலும் கூட அந்த அளவில்லாத ஞானமானது எம்பெருமானுடைய இச்சா ரூபத்தினாலே, இச்சா மாத்திரத்தினாலே கொடுக்கப்பட்டதுனால அது இவனுக்கு ஸ்வதாகவா ஏற்பட்டதில்லை. அது எம்பெருமானுடைய அதீனமா இருக்கிறதுனால அந்த எம்பெருமானான அந்த பரபிரம்மம் இந்த அச்சேதனத்தை காட்டிலும் விலட்சணமானவன், பத்த ஜீவனை காட்டிலும் விலட்சணமானவன், முக்த ஜீவனை காட்டிலும் விலட்சணமானவன், நித்யாத்மாங்களான நித்திய சூரியை காட்டிலும் விலட்சணமானவன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ அளவிட முடியாதுங்கிறது தானே அனந்தம்னு சொல்றோம். எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அது அளவேட முடியாது. முதல்ல ஷாட்புண்யம்னு ஆறுலேருந்து தான் எல்லா குணங்களும் பிறக்கிறது. ஞானபலைஸ்வரி வீரசக்தி தேஜகா சௌசி யவாத்சல்யம் ஆதவார் யவசௌஹா அர்த்த சாமிய காருண்ய காம்பின் அடிக்கின்று போறார் சரணாகதி கத்தியத்தில். இப்படி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களோ அது எண்ணிக்கையில் அடங்காதது, அளவிட முடியாதது. அப்போ இந்த அளவிட முடியாததுங்கிறது தான் அனந்தத்துக்கு அர்த்தமாக சொல்லணும். இது ஒரு உதாரணம் சொன்னா நல்லா புரியும். இப்ப அளவிட முடியாததுன்னா அது இல்லவே இல்லைன்னு அர்த்தமோ, அளவுக்கு உட்படாததுன்னு அர்த்தமே தவிர அந்த அளவே இல்லை. இப்ப ஒண்ணுமே இல்லைன்னா அது எப்படி அளவு அளக்க முடியும், அளக்கவே முடியாது. அப்போ இங்க அளவிட முடியாததுன்னா அதுக்கு எல்லை இல்லைன்னு அர்த்தம். எல்லை இல்லாதது அப்படின்னா தேர் இஸ் நோ லிமிட், அது அவ்வளவு, இட் இஸ் இன் அபண்டன்ஸ் சொல்றாளே, அந்த மாதிரி அது அவ்வளவு நிரவதிகமா இருக்குன்னு. பாஷ்யக்காரர் விபவத்தில் எழுந்த காலம், அப்போ கூரத்தாழ்வானுடைய குமாரர் பராசர பட்டர் வீதியில ஸ்ரீரங்கத்தில் விளையாண்டிருக்கார். அப்போ சர்வஜ்ஞபட்டம்னு ஒரு பெரிய அத்வைத பண்டிதன், அவனுக்கு விருது ஊதிண்டு அந்த பல்லக்கை தூக்கிட்டு முன்னாலையும் பின்னாலையும் ஆட்கள் போயிட்டு இருக்கா. அவர் கேட்கிறாரு, விருது ஊதியம் போறே எங்க வந்தீர், என்ன பெருமாள் ஜெயிக்க போறதுன்னு இங்க எங்க வந்தீர்னார். இல்ல பாஷ்யக்காரன், அதாவது ராமானுஜர்னோத்தர் இருக்காராம் யதி, அவரை ஜெயிக்கணும் வேதாந்தத்துல, அதுக்காக எங்க ஆச்சாரியன் வந்திருக்கார், இவர் பேரு சர்வஜ்ஞபட்டன்னு பேரு அப்படின்னு அந்த வாழ்லாம் சொன்னாலாம். அது உடனே நிறுத்தினாராம் பல்லக்க, நில்லு. எங்க பாஷ்யக்காரர் எவ்வளவு மேதாவி, முதல்ல சின்ன பையன் என்ன ஜெயிச்சுட்டு அப்புறம் நீ எங்க பிராச்சாரியன் போலாம். ஏன்னா இவருக்கு பட்டருக்கு ஆச்சாரியன் எம்பார், எம்பாருக்கு ஆச்சாரியன் இவர், அப்போ பிராச்சாரியன் தானே. அதனால முதல்ல அஞ்சு வயசுன்னு பார்க்காத, முதல்ல என்ன ஜெயி, என்ன ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ பாஷ்யக்காரர்கிட்ட போலாம் அப்படின்னார். என்ன நீ என்ன வேணா சொல்லணும், என்ன பெரிய நீ வெங்கடேஸ்வரனா சொல்லறேன்னார். குனிஞ்சார் கீழே ஒரு புடி மண்ண ஸ்ரீரங்கத்து வீதியிலேருந்து கையில அள்ளி அந்த கைய அவன்கிட்ட காட்டி, இந்த கையில எவ்வளவு மண் இருக்கு சொல்லுன்னார். விளவழ்த்து போட்டான். இது எப்படி கேட்டா எப்படி சொல்ல முடியும், இந்த மண்ணை போய் தூத்து கொண்டு அதை எண்ண முடியுமா, எவ்வளவு எண்ணிக்கைன்னு சொல்ல முடியுமா, அதெல்லாம் முடியாதுப்ப, என்ன நீ கேள்வி கேட்க, நான் சொல்லட்டுமா, ஒரு பிடி மண்ணு என் கையில இருக்கு, அது ஏன் உனக்கு சொல்ல தெரியலமா, இந்த சாமானிய இதுக்கே இந்த கேள்விக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே, நீ எங்க பிராச்சாரியனான ரொம்ப பிரசித்தரா இருக்கிறதான அந்த எத்திசாரு பூமுறை போய் நீ ஜெயிக்கிற போறியா, அப்படியே திரும்பி போனா. கீழே இறங்கினார், இறங்கி உங்கா எதுப்பான்னு கேட்டார். அவன் எதிர்த்தாத்த காமிச்சான், அங்க கதவை தட்டி அங்க அவருடைய தாயாரான ஆண்டாள் அம்மை கூரத்தாழ்வன் பத்தினி இருந்தா, அவ உன் குழந்தைக்கு சுத்தி போடுமா, எவ்வளவு இதா பேசுறான், இவன் பெரிய பண்டிதனா பிற்காலத்துல வரப்போறான் அப்படின்னு சேவிச்சுன்னு என் கர்வமெல்லாம் ஒழிஞ்சேன். பாஷ்யக்காரர இப்ப நான் திருவடி பண்ணி சேவிக்க போறேன்னு அந்த பாஷ்யக்காரர சேவிக்க சர்வஜ்ஞபட்டம் போனதா சொல்லுவா. அதனால இந்த சர்வஜ்ஞபட்ட பராசரபட்டனுடைய விற்த்தாந்தத்திலிருந்து அந்த அளவுங்கிறது என்னன்னா அது இன்னதுன்னு சொல்ல முடியாது, இவ்வளவுன்னு சொல்ல முடியாது, உள்ள எவ்வளவு மண் துகள் இருக்குன்னு சொன்னா யாராலையும் எண்ண முடியாது, ஆனா அது ஒரு பிடி மண்ணுன்னு சொல்லிடலாமே. அந்த மாதிரி அந்த எம்பெருமான் அளவிட முடியாதவன் சொல்லி அவனுடைய கல்யாண குணங்கள் அத ரெண்டா பிரிச்சா, என்னன்னா அது பரத்துவத்துக்கு ஏதுவான குணங்கள், அவனுடைய உயர்வுக்கு, அவனுடைய நீச்சதைக்கு, அவன் அது நீச்சதைன்னா அந்த இடத்துல அவன் சுபாவம் நீச்சதை அந்த மாதிரி இல்ல, அதாவது நீச்சலையும் நம்மளையும் ஆட்கொள்ளதான குணங்கள், அத சௌசீல்ய சௌலபியாதிகள்னு சொல்லுவான். அந்த சௌசீல்ய சௌலபியாதிகளும் அவனுடைய பரத்துவமும் இதான். கோவர்தோதாரணத்துல அந்த எம்பெருமான் கோவர்தன மலையை தூக்கினா பாருங்க, அப்போ ஒரு பச்சிளம் பாலகன் இடதுகை சுண்டுவரல்னாலே ஒரு பெரிய பர்வதத்தால் தலைகீழா தாங்கி பிடிக்கிறதுங்கிறது சாமான்யமான செயலா, அது பரத்துவ மேன்மை உள்ளவன் பண்ணக்கூடியது, பரபிரமம் மட்டுமே பண்ணக்கூடியதான செயல். ஆனா அதே சமயத்தில் அங்க இருக்கிற ஒரு கண்ணுகுட்டி அவனுடைய பிரம்மச்சாரி குட்டையை பிடிச்சி இழுக்கும் போது இன்னொரு கையால அதை கெட்டியமா பிடிச்சுக்கிறான், இருந்தாலும் அது கீழே நடுவும் போது அவ அம்மா உரல்ல கட்டி போட்டு யசோதை அடிச்சாலே அந்த தாமா உதர பந்தனம் தெரிகிறது. இன்னைக்கு வெண்ண திருநியா உங்க அம்மா உன்னை கட்டி போட்டு அடிச்சாடான்னு அந்த பக்கத்துல இருக்கிற எடப்பசங்க கை கூட்டி சிரிக்கிறது. இந்த சுண்டி வரல மடக்கினான்னா எல்லாம் சட்னி மலைக்கும் கீழே. ஆனா பண்றதோ பரத்துவமான செயல், அவன் தன்னுடைய ஆசிரிதாளுக்கு பக்தாளுக்கு காண்பிக்கிறதோ சௌலபிய சௌசீரியம். பஞ்சபாண்டவாடுக்கு பண்ணலையா, தேரோட்டலையா, இன்னார் தூதன் என்ன நின்னான்னு சொல்லி அவளுக்கு தூதனா போலையா. இப்படி இந்த பரபிரம்மத்தினுடைய அந்த கல்யாண குணங்கள் இருக்கே, அத எல்லையே இல்லை, அத அளவிடவே முடியாது அப்படின்னு சொன்னதுனாலதான் அனந்தம்னாக. சரி, இத பிருகுவல்லியிலேயே இந்த பிரம்மத்துக்கு அடையாளம் உண்டா, லட்சணம் என்ன அப்படின்றதெல்லாம் விசாரம் பண்ண போறோம். அது பிருகுவல்லியில எதோவா இமானி பூதானி ஜாயந்தேங்கிற பிரமாண வாக்கியம் வரும். அப்போ அத விசதமா அந்த பிருகுவல்லி வியாக்கியானம் பண்ணும்போது பார்ப்போம். இப்ப லட்சணம் லட்சணம்னு சொல்லும் போது லட்சணத்துல ரெண்டு வகை, அது விசேஷ லட்சணம்னு ஒண்ணு, உபலட்சண லட்சணம்னு ஒண்ணு. இப்போ விசேஷ லட்சணம்னா அந்த லட்சணத்தை சொன்னா அத நாம டக்குன்னு புரிஞ்சுப்போம். அப்போ ஒரு பசுமாடு அதனுடைய லட்சணம் என்னன்னா அதுக்கு மடி இருக்கும், நாலு காம்பு இருக்கும், நாலு கால் இருக்கும், பிளவுபட்ட குழம்புடையதா இருக்கும், அப்புறம் சாஸ்னான்னு தொங்கு சதை இருக்கும். இப்படி எல்லாம் சொன்னோம்னா டக்குன்னு பசுமாடுன்னு இன்னதுன்னு கண்டுபிடிச்சு விடலாம். இப்போ இது விசேஷண லட்சணம்னு இதுக்கு பேரு. இந்த உபலட்சண லட்சணம்னா இப்போ வீரவல்லி விநாயகாச்சார சுவாமியினுடைய ஆயுதுன்னு ஒருத்தர் கேட்கிறார் அவர் வீதியில. அங்க அதோ அந்த காம்பவுண்டு செவர்ல ஒரு காக்கா உக்காண்டிருக்கு பாருங்க, அந்த ஆந்தான் வரான்னு இந்த ரோட்ல இருக்கிறவர் அவர் கேட்கிறவருக்கு பதில் சொல்றார். இவர் இந்த வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுன்னு கொஞ்சம் வயசானவர் நடந்து போறார். இவர் ஸ்டிக்கையும் ஒரு நடந்து வர அந்த குச்சியை ஆட்டி ஆட்டி நம்மளதான் அடிக்க வரானு அந்த காக்கா பறந்து போச்சு. அப்போ அந்த காம்பவுண்டு செவரில் காக்கா இல்லை. இப்போ இருந்தாலும் அந்த காம்பவுண்டு செவர் அதுல ஏதோ பச்சை வரணம் அடிச்சிருந்தா, அதுல ஒரு சேப்பு கேட் இருந்தது, இதெல்லாம் முன்னாடியே அவர் பார்த்து விட்டார். பார்த்துட்டு சரி அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கே அந்த வீடு தான் வீரவல்லி ரகுநாதாச்சாரான்னு அந்த ஆத்துக்கு போனார்னு வச்சுக்கோ. அப்போ இது உபலக்ஷண லட்சணம். இது சாஸ்திரங்கள்ல ஒரு தேவதத்தின் கேதாரம், அதாவது தேவதத்தினுடைய வயல் எதுன்னா அதோ அந்த புறா உட்காண்டிருக்கேன் அந்த வயல்னா, இவா கிட்ட அந்த வயலு கிட்ட போறதுக்குள்ளே அந்த புறா பறந்து கூட போடும். அதனால உபலக்ஷண லட்சணத்தினாலே அதுவும் ஒரு லட்சணமா சொல்லலாம், அந்த இடத்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ வீரவல்லி விநாயகாச்சார சுவாமி ஆத்த எப்படி தெரிஞ்சுண்டா, அந்த காம்பவுண்ட்ல காக்கா உட்காண்டிருக்கேன் அந்தான்னு சொல்லி இவர் போறதுக்குள்ளேயே அந்த காக்கா பறந்து போயிடுச்சு. அப்போ அந்த லட்சணமானது லட்சியத்தோட எப்பொழுதும் சேர்ந்து இருக்காது, அது உபலட்சண லட்சணம்னு பேரு. அந்த விசேஷ லட்சணம்னா அந்த லட்சணமானது அந்த விசேஷ லட்சியத்தோட எப்போதும் சேர்ந்து இருக்கும், அதனால அது விசேஷ லட்சணம்னு பேரு. இது எப்பொழுதும் சேர்ந்து இருக்காத தற்காலிகமா இருக்கிற லட்சணத்துக்கு உபலட்சண லட்சணம்னு பேரு. அத இதுவரைக்கும் பார்த்தோம். இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறதுக்கு இப்படி விசேஷ லட்சணமாகவும் உபலட்சண லட்சணமாகவும் மேற்கொண்டு எப்படி அர்த்தத்தெல்லாம் நம்ம பெரியவா காஞ்சிச்சிருக்காங்கிறத அடுத்த இதுல நன்னா அனுபவிக்கோன்னு சொல்லி அடியேன் விடை கொள்கிறேன். கவிதார்க்கிய சம்பாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.